श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. இன்றைய தினம் கார்த்திகையில் ரோஹிணி நாள். ஸ்ரீ திருப்பாணாழ்வாருடைய திருநக்ஷத்திரம். திருப்பாணாழ்வாரின் திவ்ய சரித்திரத்தை பற்றி நாம் இன்று அனுபவிப்போம். கார்த்திகே ரோஹிணி ஜாத்தம் ஸ்ரீபானம் நிசுலாபுரே ஸ்ரீவத்சாம்சம் காயகேந்திரம் முனிவாகனமாஸ்ரயே. கலியுகம் பிறந்து 343வதான துன்மதி வருஷம் கார்த்திகை மாசம் கிருஷ்ணபக்ஷம் த்விதீயை புதன்கிழமை ரோஹிணி நட்சத்திரத்தில் ஸ்ரீவத்சத்தின் அம்சமாக உறையூரின் புறத்தில் திருப்பாணாழ்வார் அயோனிஜராக அவதரிக்கின்றார். நம் பான்பெருமாள் என தேசிகனால் கொண்டாடப்பட்ட இவர் அருளி செய்த அமலநாதிபிரான் 10 பாட்டும் காண்பனவும் உரைப்பனவும் மற்றொன்றின்னி கண்ணனையே கண்டுரைத்த கடிய காதலாகவும் தவிர இது பாவலரும் தமிழ்மறையின் பொருளாக பரவப்படுகிறது. திருப்பாணாழ்வார் மங்களாசாசனம் செய்தருளிய திவ்யதேசங்கள் 2, திருவேங்கடம் மற்றும் திருவரங்கம். இப்பொழுது திருப்பாணாழ்வாரின் அவதாரிகையை பற்றி நாம் அனுபவிப்போம். கண்ணபெருமான் எவ்வாறு விஷ்ணுகுலத்தில் தோன்றி யாதவகுலத்திற்கு பெருமை சேர்த்தாரோ அதேபோல பான்பெருமாளும் அயோனிஜராக அவதரித்து பாணரகுலத்திற்கு பெருமை சேர்த்தார். ஒரு சமயம் பாணரகுலத்து பிறந்தவன் ஒருவன் தற்செயலாக அங்கு வயற்புறத்திற்கு வந்தான். அங்கு கிடந்த குழந்தையை பார்த்து அதன் ஒளியிலும் அழகிலும் மயங்கி எம்பெருமான் தனக்கு அளித்த வரப்பிரசாதமெனக் கருதி ஆசையோடு குழந்தையை வாரி எடுத்தான். தன் மனைவியிடம் கொண்டு சென்று காட்டினான். அவள் தன் மலடி இருந்ததாகவே கருதி அவளது மகிழ்ச்சிக்கு அளவே இல்லாதவளாகவும் இருவரும் அதன் அழகை கண்டு வியந்தனர். சாதாரண உணவை அவர்கள் அதற்கு கொடுக்க துணியவில்லை. அந்த தெய்வக் குழந்தையை பசுவின் பால் முதலிய பரிசுத்த உணவையே கொடுத்து வளர்த்தனர். குழந்தையும் நாளடைவில் பருவத்திற்கு ஏற்றவாறு வளர்ந்து வருகிறது. அருகில் திருவரங்கத்தில் பெரிய பெருமாள் எழுந்தருளியிருக்கும் சிறப்பை பாணர் கேட்டுணர்ந்தார். அங்கு போய் அவனை கண்ணாரக் கண்டு அவன் குணங்களை பாடிக்களிக்க வேண்டும் என்ற வேட்கை விஞ்சுகிறது. ஆதலால் தாம் வளர்த்த குலம் தடுக்கிறதே, திருவரங்கத்தில் தாம் அடிவைப்பதே பெரிய அபசாரமாகும் என்று கருதினார். அதனால் தென் திருக்காவிரியின் தென்கரையிலே நின்று கொண்டு கையில் யாழை ஏந்திக் கொண்டு திருவரங்கனின் பள்ளி கொண்டுள்ள திசையை நோக்கி அவன் திருக்குணங்களை பாடிக்களிக்கிறார். இவர் பாடலை கேட்கும் பாமர மக்களின் செவியும் குளிர்கிறது, உள்ளம் உருகுகிறது. இவ்வாறே நாள்தோறும் நடந்து வருகிறது. ஒரு சமயம் திருவரங்கனுக்கு தீர்த்த கைங்கரியம் செய்து வரும் அவர் லோகசாரங்கர் என்ற ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர். அவர் நாள்தோறும் ஒரு பொற்குடத்தை எடுத்து வந்து அதில் தீர்த்தத்தை கொண்டு போய் திருவரங்கனுக்கு சமர்ப்பிப்பது வழக்கம். அவர் ஒரு நாள் காலையில் தீர்த்தம் எடுத்து காவிரிக்கு வந்தபோது பாணன் மெய்மறந்து திருவரங்கனின் குணங்களை அற்புதமாக பாடிக்கொண்டு நிற்கிறார். பாணர் சாதியை நினைத்து அவரை விலக்கிச் செல்லுமாறு அந்தனர் கூறுகிறார். தம்மையே மறந்து பகவத் அனுபவத்தில் மண்டி நின்ற பாணர் செவியில் அந்த சொற்கள் புகவில்லை, தொடர்ந்து பாடிக்கொண்டே நிற்கிறார். அரங்கனை எண்ணி வேறொன்றில் அவர் உள்ளம் சென்றால்தானே, பாணர் மீது கடுஞ்சினம் கொண்ட சில மூடர்கள் பல கற்களை அவர் மீது வீசி எறிந்தனர். பாணருக்கு உணர்ச்சி இருந்தால் தானே வேதனை ஏற்படும். ஒரு முரடன் எரிந்த கல் பாணர் நெற்றியில் பட்டு உதிரம் பெருகுகிறது. அதையும் உணராமல் பாடிக்கொண்டே நிற்கிறார். அவருடைய பக்தியும் துணிவையும் கண்டு பாமர மக்கள் அஞ்சி விலகிச் சென்றார்கள். திவ்ய தம்பதிகளில் சிந்தனையை பார்ப்போம். ஒரு நாள் திருவரங்க பிராட்டி திருவரங்கனிடம், நம்மிடம் பேரன்பு கொண்ட பாணருக்கு பாடி நிற்கும் பாணன் மக்களால் துன்புறுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கலாமோ, அவன் நமக்கு மெய்யடியன் அல்லனோ என்று கேட்டருளினார். அதற்கு திருவரங்க பெருமாள் பாணன் பெருமையை சீரிய முறையில் உலகுக்கு காட்டி அருகே அழைப்பதாய் கூறியருளினான். இங்கனம் இருக்க சன்னதியில் திருக்காப்பு நீக்கி அர்ச்சகர்கள் கர்ப்பகிரகத்துடன் புகுந்தபோது திருவரங்கன் திருநெற்றியில் இருந்து ரத்தம் பெருகுவதைக் கண்ட லோகசாரங்கர் வியந்து, இது என்ன அபசாரமாயிற்றே, பெருமாளின் திருநெற்றியில் இருந்து ரத்தம் பெருகுவதா என்று வியந்து போனர். அப்பொழுது பெருமாளே நேரடியாக வந்து, எம் அடியாரை நீர் கல்லெடுத்து தாக்கினீர், அதனால் என் நெற்றியிலும் அந்த இரத்தமானது பெருகுகிறது. இந்த அபசாரமானது நீங்க வேண்டும் என்றால் திருப்பாணாழ்வாரை தன்னுடைய தோள்களிலே கொண்டு வருமாறு அரங்கன் ஆணையிட்டார். உடனே அங்கிருந்து லோகசாரங்கர் பாணாழ்வாரிடம் சென்று தன்னுடைய அபசாரத்திற்கு அபராத க்ஷமாபணம் செய்து கொள்ளுமாறு அவரை வேண்டிக் கொண்டார். அப்பொழுது திருப்பாணாழ்வாரை தூக்கி தன்னுடைய தோள்களிலே சுமந்து கொண்டு அங்கே திருக்காவேரியின் கரையில் இருந்து எம்பெருமானின் சன்னிதானம் வரை அவரை தோள்களிலே சுமந்து கொண்டு வந்தார் லோகசாரங்க மாமுனி. இதைப்பற்றி சுவாமி தேசிகனின் ஆச்சரியமான பாசுரமாவது, உலகரிய மணிபுகழ் கார்த்திகை மாதத்தில் உரோகிணி நாள் உரந்தை வளம்பதியில் தோன்றி தலமலந்த தென்னரங்கர் பால் உலோக சாரங்க மாமுனி தோல் தனிலே வந்து பழமறையின் பொருளால் பான் பெருமாளே நீ பாதாதி கேசமதாய் பாடித் தந்த சொல் அமலனாதி பிரான் பத்து பாட்டும் சோராமலன கருள் செய்துலங்கனியே என்று சுவாமி தேசிகன் பிரபந்த சாதத்தில் திருப்பாணாழ்வாரை பற்றி பாடிய பாசுரமாவது. திருவரங்கனும் மனம் மகிழ்ந்து ஸ்ரீ லோகசாரங்கர் செய்த அபராதத்திற்கு க்ஷமாபணம் வழங்கி திருப்பாணாழ்வாரையும் கைங்கரியத்திற்கு சேர்த்துக்கொண்டு அந்தர்கதமாக பாணாழ்வாரை ஏற்றுக்கொண்டார். திருப்பாணாழ்வார் பாடிய அமலநாதிபிரானை சுவாமி தேசிகனின் பகவத்யான சோபான ஸ்லோகத்திற்கு ஈடாக ஒப்பிட்டு அந்த ஸ்லோகத்தையும் பாசுரத்தையும் இன்று நாம் அனுபவிப்போம். ஸ்ரீ ரங்கநாதனை திருப்பாணாழ்வார் தன்னுடைய அமலநாதிபிரான் பாசுரத்தில் பாதம் முறை பாதத்திலிருந்து திருமுக மண்டலம் வரை உகந்து பாடியுள்ளார். அதன் தனியனாவது, காட்டவே கண்டபாத கமல நல்லாடையுந்தி தேட்டரு முதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர் தாள் பரவினோமே என்று சுவாமி திருப்பாணாழ்வார் இது தனியன். இப்பொழுது ஒவ்வொரு பாசுரத்திற்கும் திருமேனி வர்ணனையோடு சுவாமி தேசிகனின் பகவத்யான சோபான ஸ்லோகத்தையும் சேர்த்து நாம் அனுபவிப்போம். திருக்கமல பாதம் வந்து என் கண்ணினுள்ளன ஒக்கின்றதே. இது ஸ்ரீ ரங்கநாதனின் திருவடி. இந்த திருவடியின் திருக்கமலங்களை சுவாமி தேசிகன் பகவத்யான சோபானத்தின் ஸ்லோகம் மூலம் மங்களாசாசனம் செய்வதாவது, பாதாம் போஜம் ஸ்பிருஷதி பகதே ரங்கநாதஸ்ய ஜங்காம். அடுத்து ஸ்ரீ ரங்கநாதனின் திரு ஆடை, அரைச்சி வந்த ஆடையின் மேல் சென்னதாமின் சிந்தனையே க்ஷௌமாஸ்லிஷ்டம் கிமபி கமலா பூமி நிஹிலோபதானம். இது அரைச்சி வந்த ஆடை, பீதாம்பர வஸ்திரத்தை மங்களாசாசனம் செய்வது. அடுத்து உந்தி, அதாவது திருநாபி, உந்தி மேலதன்னோ அடியேனுள்ளத்தினுயிரே ரம்யாவர்த்தி சகசரி ரங்கநாதஸ்ய நாபிஹி. இந்த பிரம்மாவை படைத்த இந்த திருநாபியை பற்றி மங்களாசாசனம் செய்கிறார். அடுத்து உதரபந்தம், உதரபந்தம் என்பது இந்த தொடையை பற்றி மங்களாசாசனம் செய்வது, திருவயித்துதரபந்தம் என் உள்ளத்துள் நின்றுலாகின்றதே ஊருத்வந்தே விலகதிசனைஹி ஊர்த்வமப்யேதி நாபிம். இந்த நாபிக்கமலத்திற்கு புறம்பாக உள்ள அந்த திருவயிற்றை பற்றி மங்களாசாசனம் செய்கிறார். அடுத்தது திருமார்பு, வக்ஷஸ்தலம் என்று சொல்லக்கூடிய தாயாரின் வசிப்பிடமான திருமார்பு. திருவார மார்பதன்னோ அடியேனையாட்கொண்டதே ஸ்ரீவத்சேன பிரதித விபவம் ஸ்ரீபதன்யாசதன்யம் என்று வசத்தியாக பகவத்யான சோபானத்தின் பெருமாளது திருமார்பை பற்றி சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் செய்கிறார். அடுத்து முற்றுமுண்ட கண்டம் கண்டீர் அடியேனை உய்ய கொண்டதே திருக்கண்டமான கண்டம், அதாவது தொண்டையை பற்றி மங்களாசாசனம் செய்வோம் ஸ்லோகம். மத்தியம் பாகோர் மணிவரருச்சா ரஞ்சிதம் ரங்கதாம் நக சாந்திரச்சாயம் தருண துளசி சித்ரயா வை ஜெயந்தியா சந்தாபம் மே சமய திதியோதாரஹாரம். இந்த ஸ்லோகத்தில் திருத்துழாய் மாலையையும் மிக வசத்தியாக சொல்லக்கூடிய திருவாபரணங்களையும் தாங்கக்கூடிய அந்த திருத்தோள்களும் ஸ்ரீவத்சம் தாயாரின் இருப்பிடமான திருமார்பையும் கண்டத்தையும் சேர்த்து ஒரு ஸ்லோகமாக சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார். அடுத்து செய்யவாயையோ என்னை சிந்த கவர்ந்ததுவே, அரங்கனின் அழகாக அந்த வாயை பற்றி, திருவாயை பற்றி மங்களாசாசனம் செய்யும் ஸ்லோகம். சாபிப்ராயஸ்மித விகசிதம் சாரு பிம்பாதரோஷ்டம் உதர உஷ்டம் உதரோஷ்டம் அப்படி என்று பார்த்தோமே ஆனால் அது எம்பெருமானின் இதழை பற்றி பேசுகிறது. அடுத்து எம்பெருமானின் திருக்கண்கள். நீண்டவ பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே, சுவாந்தே காடம் மம விலகதி ஸ்வாகதோ தாரணேத்ரம். அப்படிப்பட்ட அவ்வளவு பெரிய கண்களை பற்றி ஆழ்வாரும் சுவாமி தேசிகனும் சக்தியாக சொல்லுகின்றனர். கடைசியாக ஆழமாமரத்தினிலமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழுமுண்டான் அரங்கத்தரவினனையான் கோலமாமணியாரமும் முத்து தாமமும் முடிவில்லதோரெழில் நீலமேனியையோ நிறை கொண்டதன் நெஞ்சினையே. எம்பெருமான் திருமேனியை பூர்த்தியாக வர்ணனை செய்யும் ஒரு பாசுரமானது சுவாமி தேசிகனின் பகவத்யான சோபானத்திலும் இடம்பெற்றிருக்கிறது. காந்தோதாரைரயமிக புதைர் கங்கணஜ்யாக்கினாங்கைஹி லக்ஷ்மீதாம் நப்ரிதுல பரிகை ரக்ஷிதா தாமபி ரக்ஷிதா பீதி ஹேதிஹி அக்ரே கிஞ்சித் புஜக சயன ஸ்வாத்மனைராத்மனசன்னு மத்யே ரங்கம் மம ச ஹ்ருதயே வர்த்ததே சாவரோதஹா. இப்படி அழகியவாய் கொண்ட கைவலை நான் இவற்றின் தழும்புகள் பதியப்பெற்றவனாய் பெரிய பிராட்டியின் உரையிடமான திருமார்புக்கு பெரிய பாதுகாப்பை தாழ்ப்பையுள்ள திருக்கைகளை அபயமளிக்கும் திருவாயுதங்களைக் காட்டுமவனாய் சேஷன் மீது பள்ளி கொண்டுள்ள இந்த திருவரங்கன் இந்த ஸ்ரீரங்க விமானத்தில் சிறிது முன்புறத்தில் தானாகவே பிராட்டிமார்களுடன் திருவரங்கத்தின் நடுவேளையும் எனது உள்ளத்திலும் உரைகின்றான் என்று சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் செய்கிறார். ஸ்ரீ திருப்பானாழ்வார் இந்த ரங்கநாதனை பாடிய கண்களால் வேறு இருவரையும் பாடமாட்டேன் என்று தன்னுடைய கடைசி பாசுரத்தில் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்டவாயன் என்னுள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினைக் கண்ட கண்கள் மற்றொன்னினைக் காணாவே. ஸ்ரீரங்கத்திலேயே எழுந்தருளிருந்து எம்பெருமானின் நித்தகிங்கிறத்தை அனுபவித்து மற்றொன்றினை காணாவே, நான் யாரையுமே பாடமாட்டேன் என்று தன்னுடைய கடைசி பாசுரத்தில் அனுபவிக்கிறார். இப்பொழுது சுவாமி தேசிகனின் அமிர்தாஸ்வாதினி பாசுரத்தில் திருப்பானாழ்வாரின் மகிமையை தேசிகன் எவ்வாறு இந்த ஜகத்திற்கு கூறுகிறார் என்று பார்ப்போம். பாவலரும் தமிழ்மறையின் பயனே கொண்ட பான்பெருமாள் பாடியதோரு பாடல் பத்தில் காவலனும் கணவனுமாய் கலந்து நின்ன காரணனை கருத்துரனாம் கண்ட பின்பு கோவலனும் கோமானுமானவன்னால் குரவபினை கோவியருதம் குறிப்பே கொண்டு சேவலுடன் பிரியாத பெடைபோல் சேர்ந்து தீவினையோர் தனிமயலாம் தீர்ந்தோம் நாமே. திருப்பானாழ்வார் பாடிய அவனநாதிபிரான் 10 பாட்டும் தமிழ்மறைக்கு சமானம் என்ற சுவாமி தேசிகனின் கருத்து. இந்த தமிழ்மறையானது ஆழ்வார்களின் அருளமுதம் என்று போற்றப்படுகிறது. மறை என்றால் வேதம். வேதத்தின் சுவையை தமிழில் கொண்டு ஆழ்வார்கள் பாடிய திவ்ய பிரபந்தமானது 24. அந்த 24 அமலநாதிபிரான் 10 பாட்டிலேயே மொத்தமும் அடங்கும் என்று சுவாமி தேசிகன் இங்கே சாதிக்கிறார். அடுத்த பாட்டானது ஆதிமறையனவோங்கும் அரங்கத்துள்ளே அருளாரும் கடலை கண்டவண்ணம் பாணன் ஓதியதோர் இரு நான்குமிரண்டுமான ஒரு பத்தும் பத்தாக உணர்த்துரைத்தோம் நீதி அறியாத நிலையறிவார்க்கெல்லாம் நிலையிதுவே என்ன நிலைநாடி நின்னோம் வேதியர்தாம் விரித்துரைக்கும் விளவுக்கெல்லாம் விதையாகும் இதுவென்று விரும்பினோமே என்று அடுத்த பாசுரமானது ஆதிமறையென ஓங்கும் அரங்கத்துள்ளே, அதாவது பிரணவாகர விமானத்தின் கீழ் காயத்ரி மண்டபத்தின் நடுவில் பள்ளி கொண்டிருக்கும் ரங்கநாதனை அருள் ஆறும் கடலை கண்டவன் நம்பானன் தன்னுடைய அமலநாதிபிரான் 10 பாட்டால் அந்த தமிழ்மறையில் சுருக்கி திருவரங்கனின் திவ்ய திருமுகமண்டலம் முதல் திருவடி வரை மங்களாசாசனம் செய்த திருப்பானாழ்வார் ஓதியதோர் இரு நான்கும் இரண்டும் என இரு நான்கும் இரண்டும் என்று அந்த 10 பாட்டுகளால் இந்த தமிழ்மறையை அடக்கி நமக்கு தந்தருளினார். அப்படிப்பட்ட திருப்பானாழ்வாரை நாம் என்றும் சிந்திக்க வேண்டும் என்று சுவாமி தேசிகன் இந்த பாசுரத்தில் சாதிக்கிறார். அடுத்த பாட்டானது காண்பனவும் உரைப்பனவும் மற்றொன்றின்னி கண்ணனையே கண்டுரைத்த கடிய காதல் பான் பெருமாள் அருள் செய்த பாடல் 10 பழமறையின் பொருள் என்று பரவுகின்றோம் வேன் பெரிய விரிதிரை நீர் வையத்துள்ளே வேதாந்தவஹரியனன் நியம்பனின்னோம் நான் பெரியோமல்லோம் நாம் நன்றும் தீதும் நமக்குறைப்பார் உளரென்று நாடுவோமே. கடைசி பாட்டில் காண்பனவும் உரைப்பனவும் மற்றொன்றின் நீ கண்ணனையே கண்டுரைத்த கடிய காதல். கண்ணனை மங்களாசாசனம் செய்த பான்பெருமாள் அருள் செய்த பாடல் பத்தும் இந்த அமலநாதிபிரான் பத்து பாட்டும் பழமறையின் பொருள் என்று பரவுகின்றோம், பழமறையின் வேதத்தின் சாரமாக இந்த அமலநாதிபிரான் கருதப்படுகிறது என்று சுவாமி வேதாந்த தேசிகன் வேதாந்த வாரியன் என்று இயம்பனின்னோம் சுவாமி தேசிகன் இந்த அமிர்தாஸ்வாதினி பாசுரத்தில் நமக்கு அருளி செய்கிறார். அதுக்கு நாம் பெரியோம் அல்லோம் நான் நன்றும் தீதும் நமக்குறைப்பார் உலரென்று நாடுவோமே. சுவாமி தேசிகனை தவிர திருப்பானாழ்வாரை கொண்டாட எவராலும் முடியாது. பான்பெருமாளுக்கு நம் பானநாதன் பான்பெருமாள் என்று வசத்தியாக பிரபந்தசாரத்திலும் அதிகார சங்கிரகத்திலும் சுவாமி தேசிகன் அருளி செய்கிறார். அதிகார சங்கிரக பாசுரமானது பொய்கை மணிபூதத்தார் பேயாழ்வார் தன்பொரு நல்வரும் குருகேசன் விட்டு சித்தன் துய்ய குலசேகரன் நம் பானநாதன் என்று மற்ற ஆழ்வார்களுக்கு சாதாரணமாக சொல்லி முடித்த சுவாமி தேசிகன் பானாழ்வாருக்கு மட்டும் நம் பானநாதன் என்று சாதிக்கிறார். அடுத்ததான பிரபந்தசாரம் பாசுரத்திலும் பான் பெருமாள் என்று பழமறையின் பொருளால் பான் பெருமாளே. இப்படி எந்த ஆழ்வாருக்கும் பெருமாள் என்ற அந்த திருநாமத்தை சொல்லாத பான் பெருமாளுக்கு மட்டுமே அந்த ஒரு பெருமாள் என்ற ஒரு இலக்கணத்தை சுவாமி தேசிகன் இதில் சாதிக்கிறார் பிரபந்தசார பாசுரத்தில். சுவாமி தேசிகனைப் போலவே நாமும் இன்று திருப்பானாழ்வாரின் சரித்திரத்தை பற்றி அனுபவித்து இன்றைய தினம் நன்றாக பொழுது கழியட்டும் என்று எம்பெருமானின் திருவடிகளை பிரார்த்தித்து ஸ்ரீ சுவாமி தேசிகனின் திருவடிகளிலும் இந்த உபன்யாசத்தை சமர்ப்பிக்கிறேன். ஆழ்வார் எம்பெருமான் தேசிகன் திருவடிகளே சரணம்.